శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది భారద్వాజ కులాబ్ధి శీత కిరణ శ్రీ శ్రీనివాసాద్గురోః లబ్ధ శ్రీధర చక్రలాంఛన విధిం రంగేంద్ర యోగీశ్వరే విన్యస్తాత్మభరం తదీయ కరుణా సంప్రాప్త సజ్ఞానకం వందే శాంతిదమాదియుక్తమనఘం శ్రీమాధవార్యం గురుం అస్మద్గురు పరంపరాయై నమః. దర్కు మున్నాల్ 23వ శ్లోకத்தில் அநிந்திதம் கர்ம என்று ஆரம்பித்து அந்த ஸ்லோகத்தின் அடிப்படையாக ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் ஒவ்வொரு விஷயத்தை சாதித்து கொண்டு வருகிறார். சர்வவிரோதி நிவர்த்தனோசித குணவிசேஷவத்வத்தை நநிந்திதம் கர்ம என்ற ஸ்லோகத்தினாலும் ரக்ஷியன் ரக்ஷகன் இவர்களுக்கு பரஸ்பர லாபம் கிடைத்த விஷயத்தை நிமஜ்ஜதோனந்தபவார்ணவாந்தச்சிராயமே கூலமிவாசி லப்தஹா என்ற ஸ்லோகத்தினாலும் ஸ்வபரித்யாகே பரஸ்ய அனிஷ்ட பிரசங்கா என்று என்னை விட்டுவிட்டால் உமக்குதான் அனிஷ்டம் என்று அபூதபூர்வம் மம பாவிக்கும் வா, அதாவது அந்த ஸ்லோகத்தில் கிந்து த்வதக்ரே சரணாகதானாம் பராபவோ நாம நதே அனுரூபஹா என்ற ஸ்லோகத்தினாலும் ஸ்வஸ்ய அனன்யகதித்வம் தான் வேர்கதியில்லாதவன் என்பதனால் என்னை விடுவது என்பது உச்சிதமில்லை என்ற விஷயத்தை நிராசகஸ்யாபி நதாவதுத்சகே என்று ஒரு குழந்தையினுடைய திருஷ்டாந்தத்தை அம்மா எப்படியும் விடமாட்டாவது குழந்தைய, என்னதான் அது ருஷா நிரஸ்தோபி கோபத்தினால தள்ளி விட்டுட்டா கூட அம்மா அது அம்மாவை விடாது குழந்தை என்ற ஒரு விஷயத்தை சாதித்து அதன் மூலமாக பிரகாண அதாவது விடுவதற்கு அனர்ஹத்துவம் பெருமாளுக்கு இருக்கு என்ற விஷயத்தை சாதித்தார். விட முடியாது சேத்தனால பெருமாளுடைய சம்பந்தத்தை என்ற விஷயத்தை சாதித்து பிரகிருத்தம் 27வது ஸ்லோகம் தவாமிருதந்தினி பாத பங்கஜே என்ற ஸ்லோகத்தினால் சரண்யனான பகவான் போக்ய தமனானபடியினால இருக்கிறதுக்குள்ளேயே ரொம்ப உன்னதமான போக்கியமான வஸ்து என்றால் அது பகவான் தான். அதனால வேற ஏதோ வஸ்துவை அபேட்சிக்காது இந்த சேதனன் என்ற விஷயத்தை தவாமிருத சந்தினி பாத பங்கஜே என்கிற 27வது ஸ்லோகத்தினால் சாதிக்கிறார். அதைதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அதனால 23ல் ஆரம்பிச்ச இந்த விஷயமானது 7 ஸ்லோகங்கள்ல கண்டினியூ ஆகுது. இன்னும் 2 ஸ்லோகங்கள் இருக்கு. தவாமிருதஸ்யந்தி நிபாத பங்கஜே நிவேசிதாத்மா கதமன்யதிச்சதி ஸ்திதேரவிந்தே மகரந்த நிர்பரே மதுவ்ரதோ நிக்ஷுரகம் ஹி வீக்ஷதே. இந்த ஸ்லோகத்துக்கு பாஷ்யம் எப்படி இருக்குன்றத பாக்கிறதுக்கு முன்னாடி சாதாரணமா இதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுட்டா தானே பாஷ்யத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு சௌகரியம் ஏற்படும் என்பதனால் சாதாரணமா இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை அடையன் ஆரம்பிக்கிறேன். தவ அது முன்ன பதச்சேதம் பண்றேன். தவ அமிர்தசியந்தினி பாத பங்கஜே நிவேசிதாத்மா கதம் அந்யத்து இச்சதி ஸ்திதே அரவிந்தே மகரந்த நிர்பரே மதுவிரதா ந இக்ஷுரகம் ஹி வீக்ஷதே என்பதாக ஸ்லோகம் பதச்சேத். அமிர்தசியந்தினி தவ பாத பங்கஜே, அமிர்தம் பெருகக்கூடியதான உன்னுடைய பாதமாகிற ஒரு கமலம், கமலத்தில் அமிர்தம் பெருகுவது போன்று உன்னுடைய பாத பங்கஜமும் அமிர்தம் பெருகுகின்றதோ என்று நினைக்கலாம்படியாக என்று வர்ணிக்கலாம்படியான அழகான சரணாரவிந்தம். பாதமே அரவிந்தம் மாதிரி அப்படிப்பட்ட பாத என சரண்யனுடைய சரணாரவிந்தமானது சேத்தனனுக்கு அவ்வளவு பிடிச்ச ஒரு விஷயம். அதனால அத அமிர்தசியந்தினி பாத பங்கஜே என்கிறதாக ஒரு சப்தமி விபக்தியான பதங்கள் விசேஷ விசேஷ பாவாபன்னமான அமிர்தசியந்தனம் ஏற்படக்கூடியதான பாத பங்கஜம் என்று அர்த்தம். சியந்தனம்னா என்ன? சியந்தனம்னா பெருகுத. அமிர்த பெருக்கு உடையதான உன்னுடைய சரணாரவிந்தத்தில் நிவேசிதாத்மா வைக்கப்பட்ட மனதை உடையதான ஒரு சேத்தனன் இருக்கானே, நிவேசிதா ஆத்மா எஸ்ய அதுவா ஏன சஹா நிவேசிதாத்மா எஸ்ய ஆத்மா பாதபங்கஜே நிவேசிதா, அப்படிப்பட்ட அமிர்தத்தை பெருக்கக்கூடியதான அந்த சரணாரவிந்தத்தில் வைக்கப்பட்ட மனதை உடையதான ஒரு ஆத்மாவானது ஒரு சேத்தனானவன் கதம் அந்யத்து இச்சதி, எவ்வாறு வேறு ஒன்றை ஆசைப்படும், வேறு ஒன்றை அது ஆசைப்படவே படாது. கதம் அந்யத்து இச்சதி, அது சாதாரணமாவே சந்த வஸ்து கிடைச்சுடுத்துனா அதுக்கப்புறம் எதுக்கு அதை காட்டிலும் கம்மியான ரசத்தை உடைய ஒரு வஸ்துவை நாம் ஆசைப்பட போகிறோம். பகவானுடைய சரணாரவிந்தத்தில் நம்ம மனசு லயிச்சு கொடுத்தோம்னா அதுக்கப்புறம் சாதாரண விஷயத்தெல்லாம் போய் அது நோக்கவே நோக்காது, அது லட்சியமே பண்ணாது. அததான் இந்த ஸ்லோகத்தினுடைய பூர்வார்த்தத்தில் தவ அமிர்த சந்தினி பாத பங்கஜே நிவேசிதாத்மா கதம் அந்யதிச்சதி என்பதாக சாதித்து அடுத்த லைன்ல திருஷ்டாந்த அலங்காரமாக ஸ்திதேரவிந்தே மகரந்த நிர்பரே மதுவிரதோ நேக்ஷுரகம் ஹி வீக்ஷதே என்பதாக, மகரந்த நிர்பரமான மகரந்தம் நிர்பர மகரந்த நிர்பரே நிறைய தேனை தன்னிடத்தில் கொண்டுள்ளதான மகரந்தங்கள் நிறைந்த ஒரு அரவிந்தமானது கிடைக்கப்பெற்ற அளவில், மதுவிரதஹா மதுபிரதஹா என்று சொல்லக்கூடியதான மதுவை அருந்தியே ஜீவிப்பது என்று விரதம் பூண்டதான ஒரு பிரமரம் இருக்கிறதே, வண்டு இருக்கிறதே, அந்த மதுபிரதஹா ந இக்ஷுரகம் ஹி வீக்ஷதே. இக்ஷுரகம் என்பதாக அதே குளத்தில் இருக்கக்கூடிய சாதாரணமான இன்னொரு புஷ்பம், அந்த புஷ்பத்தை ஆசைப்படுமானா ஆசைப்படாது. சாதாரண தாமரை இருக்கும் போது வேற புஷ்பத்தை ஆசைப்படுமானா ஆசைப்படாது அப்படின்னு இக்ஷுரகம்னு சப்தம். இக்ஷுரகம்னா அது சாதாரணமான ஒரு தேன் இல்லாத பாக்கிறதுக்கு வண்டி சுமாரா இருக்கக்கூடியதான ஒரு நீர்முள்ளி புஷ்பம் அப்படின்னு சொல்ற, அந்த நீர்முள்ளி புஷ்பத்துக்கு இக்ஷுரகம் என்பதாக பெயர். சில பேர் என்ன பண்ணிட்டா இக்ஷுரசம் ஹி வீக்ஷத்தேன்னு எழுதிட்டா, இக்ஷுரசம் அதே தாமரை குளத்துல இருக்கிற வஸ்து இல்ல, அது பக்கத்திலேயே இருக்கச்ச அத போய் நாடுமா, பக்கத்திலேயே அரவிந்தம் இருக்கச்ச அரவிந்தன் அரவிந்தே தவாமிருத செந்தினி பாத பங்கஜே நிவேசிதாத்மா கதமன்யதிச்சதி என்று இந்த லோகத்தில் பகவத் சரணாரவிந்தத்தில் பகவானாகிற தாமரைக்கண்ணனாகிற பகவான் இருக்கிறானே, அவனுடைய சரணாரவிந்தமும் தாமரை போன்றே இருப்பதனால் அவருடைய சரணாரவிந்தத்தை ஆசைப்பட்டதான ஒரு வண்டு போன்ற இந்த சேத்தனானது எப்படி வேறு வஸ்துவை ஆசைப்படும், எப்படியானது மகரந்த நிர்பரமான தேன் ஒழுகக்கூடியதான தேனால் நிறைந்த ஒரு தாமரை இருக்கும் பொழுது மதுபிரதஹா என்று சொல்லக்கூடிய அந்த பிரமரமானது வண்டானது ந இக்ஷுரகம் ஹி வீக்ஷதே, அது ஒரு நீர்முள்ளி புஷ்பத்தில் போய் உட்காருமா, உட்காராது என்று தாத்பரியம். ஏன்னா இதுக்கு இணையாகாது. அதனால அந்த மாதிரியான ஒரு திருஷ்டாந்தத்தை இரண்டாவது வாக்கியத்தில் முதல் வாக்கியத்துக்கு பேரலாக சாதிக்கிறார்ன்றதுனால திருஷ்டாந்த அலங்காரம்னு பேர். இவ சப்தமோ இல்ல சாமானிய தர்மமோ அதெல்லாம் சொல்லாததுனால அதுக்கு வந்து உபமா அலங்காரத்தும் கிடையாது. ஆனால் திருஷ்டாந்த அலங்காரம்ன்றது என்னன்னா முதல்ல சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு நிரூபகமான இன்னொரு ஸ்டேட்மெண்ட் அதே மாதிரியே கொடுக்கறது என்ற அர்த்தத்தில் திருஷ்டாந்த அலங்காரமானது பிரவருத்தமாகுது. அதுதான் இந்த இடத்துல வந்திருக்கு. இப்படியாக சாமான்யமான ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் ஒரு தடவை சொல்றேன், உம்முடைய சரணாரவிந்தத்தில் வைக்கப்பட்ட மனதை உடையதான ஒருத்தன் எப்படி மற்ற விஷயத்தை நாடுவான், தேவதாந்திரங்களை எவ்வாறு நாடுவான்? நாடமாட்டான். எப்பொழுது தேன் நிறைந்த ஒரு தாமரை கிடைத்த பிறகு வண்டானது நீர்முள்ளி புஷ்பத்தை ஆசைப்படாதோ அதுபோன்று என்று இந்த ஸ்லோகத்தின் சாமான்யமான கருத்து. ஸ்லோகத்தை மறுபடியும் வாசிக்கிறேன், அர்த்தத்தை மறுபடியும் அவதாரணம் பண்ணிட்டு ஸ்லோகத்தை கவனிங்க. தவாமிருதஸ்யந்தி நிபாத பங்கஜே நிவேசிதாத்மா கதமன்யதிச்சதி ஸ்திதேரவிந்தே மகரந்த நிர்பரே தூவிரதோ நேக்ஷுரகம் ஹி வீக்ஷதே. முதல்ல தவாமிருத சந்தினி பாத பங்கஜேன்றது அது ஆதாரோதிகரணம்ன்றதுனால அதிகரணே சப்தமி வந்திருக்கு. ரெண்டாவது லைன்ல ஸ்திதேரவிந்தே மகரந்த நிர்பரேன்றதுல சதி சப்தமி வந்திருக்கு. அரவிந்தே ஸ்திதே சதி மகரந்த நிர்பரே அரவிந்தே ஸ்திதே சதி மதுபிரதா நக்ஷுரகம் ஹி வீக்ஷதே. அதிகரண சப்தமிக்கும் சதி சப்தமிக்கும் இருக்கிற வித்தியாசத்தை இந்த ஸ்லோகத்துல நன்னா புரிஞ்சுக்க முடியும். தவாமிருதந்தினி பாத பங்கஜே நிவே குற்ற நிவேசிதாத்மா, எங்கு வைக்கப்பட்ட மனதை உடையதான ஒருவன் அப்படின்னு கேட்டால், இங்க இருக்க ஆத்மசப்தத்துக்கு மனசுன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம், மனதை அங்கு வைத்துள்ளான் என்று அர்த்தம். எத்தனையோ இடங்கள்ல பகவத்கீதையில ஆத்மசப்தத்துக்கு மனசான்னு அர்த்தம் பண்ற, அந்த மாதிரி இங்கேயும் மனஹான்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். தவா அமிர்தசியந்தினி பாத பங்கஜே நிவேசிதாத்மா, வைக்கப்பட்ட மனதை உடையதான ஒருவன் என்று அர்த்தம். எங்கு வைக்கப்பட்ட அமிர்தசியந்தினி பாத பங்கஜே எங்குன்னு வர்த்தனால அதுதான் அதிகரணம். அதுல சப்தமி வந்திருக்கு, முதல் சப்தமி. ஸ்திதே அரவிந்தே மகரந்த நிர்பரேன்ற இருக்கிற சப்தமியானது சதி சப்தமி. அரவிந்த நிர்பரே அரவிந்தே மகரந்த நிர்பரே அரவிந்தே ஸ்திதே சதி இருக்கும் அளவில் என்று சொல்லுவதால் அது சதி சப்தமி என்று சொல்லும். இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நீங்க இந்த இடத்துல நன்னா புரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல இன்னொரு பாட்டாந்தரம் இருக்கிறதாக பையம்பாடி சுவாமி தன்னுடைய புஸ்தகத்துல எழுதியிருக்க கிளியரா. ஸ்திதோரவிந்தே மகரந்த நிர்பரே மதுபிரதஹா, மதுபிரதஹான்றதுக்கு விசேஷம் ஆயிடும் இந்த ஸ்திதஹான்ற சப்தமா இருந்தது. ஸ்திதோரவிந்தே ஸ்திதோனாலும் ஏங்கப்பதாந்தா ததின்ற சூத்திரத்தினால அவக்கிரகம் வந்துதான் சந்தி வரும். ஸ்திதோரவிந்தேன்னு இருந்தாலும் ஸ்திதஹா அரவிந்தே அப்படி இருக்கும். சதி சப்தமிக்கு அரவிந்தே ஸ்திதே சதின்னு ஒரு அர்த்தம் கிடைக்கிறது. மகரந்த நிர்பரே அரவிந்தே சதி அப்படின்னாலே ஸ்திதேன்ற ஒரு சப்தம் வேண்டாம். அஸ்திர் பவந்தி பரஹா அப்ரயுஜ்யமானோப்பி அஸ்தின்னு அசுதாத்து பிரயோகம் பண்ணலன்னா கூட அசுதாத்து இருக்கிறதா தான் கன்சிடரேஷன் பண்ணி. அதனால ஸ்திதேன்னு ஒரு சப்தம் தேவையே இல்லை. அரவிந்த நிர்பரே அதாவது மகரந்த நிர்பரே அரவிந்தே சதி அப்படின்னு சொன்னாலே சதி சப்தமே ஆனால சத்தின்ற சப்தத்திலேயே அஸ்தித்வம் இருக்கிறதுனால ஸ்திதேன்ற சப்தம் தேவையில்லாத சப்தம். அரவிந்த மகரந்த நிர்பரே அரவிந்தே ஸ்திதே சத்தின்னு சொன்னாக்க ஸ்திதேன்னு ஒரு தடவை அசுதாத்து, சதீன்றட்லயும் மறுபடியும் அசுதாத்து, சன் சந்தௌ சந்தகன்னு அசுதாத்துனுடைய சொரூபம் தானே அது. அப்படி ரெண்டு தடவை சொல்ல வேண்டிய ஸ்திதி ஏற்படும். அதை விட ஸ்திதோன்னு இருந்தா அந்த பாட்டம் நன்னா இருக்கும் அப்படின்றதாக நடாதுர் வம்சத்தை சேர்ந்த ஸ்ரீரங்கத்தில் எழுந்த ஒரு சுவாமி சாதிச்சதாக அவர் வியாக்கியானத்தில் எழுதியிருக்கார். அது ரொம்ப நன்னாவும் இருக்கு, உச்சிதமாவும் இருக்கு. அதுக்கு காரணம் நம்மளுக்கு புரியுது. மகரந்த நிர்பரே அரவிந்தே ஸ்திதே சத்தின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்திதே சத்தின்னு சொல்லாமே வெறும் சத்தின்னு சொன்னாலே அந்த அர்த்தம் கிடைச்சிடும். அஸ்தி அஸ்திர் பவந்தி பரஹா அப்ரயுஜ்யமானோ பஸ்தி, அசுதாத்துவோ பூதாத்துவோ நீங்க பிரயோகம் பண்ணலன்னா கூட இருக்குன்னு அர்த்தம். மமரா மம நாம விஜய ராகவா அஸ்தின்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. மம நாம விஜய ராகவான்னு சொன்னாலே அஸ்தின்ற அசுதாத்துவ நாம்பளா சேர்த்துக்க முடியும். அந்த மாதிரியாக இந்த ஸ்திதேன்றதுக்கும் அதுதான் அர்த்தம், இருக்கும் அளவில். மகரந்த நிர்பரே அரவிந்தே சத்தினாலும் அதே அர்த்தம் தான். அதனால ஸ்திதேவ ஸ்திதோன்னு இருந்தாக்க மதுபிரதா ஸ்திதஹா மதுபிரதா மகரந்த நிர்பரே அரவிந்தே ஸ்திதஹா மதுபிரதா. அப்ப என்ன ஆகும்? இது சதி சப்தமி இல்லாமல் அதிகரண சப்தமியாகவே மாறிடும். முன் லைன்ல இருக்கிற மாதிரியே அதிகரண சப்தமியும் இந்த இடத்துல கையாண்டுக்கலாம். சத்தி சப்தமி இல்லாதையே நிர்வாகம் பண்ணிக்கலாம். மகரந்த நிர்பரே அரவிந்தே ஸ்திதஹா அப்ப என்ன அர்த்தம், அரவிந்தத்தில் இருக்கிற, எங்க இருக்கிற, அரவிந்தத்தில் இருக்கிற அர்த்தம் கிடைக்கிறதுனால எங்குன்ற கேள்வி கேட்டு வந்ததுன்னா அது அதிகரண சப்தமி தானே. அதனால ஏன்னா அதுக்கு லொகேட்டிவ் கேஸ்னு பேர், எங்குனாலே லொகேஷன் தானே. அதனால ஸ்திதே அரவிந்தே மகரந்த நிர்பர், ஸ்திதா அரவிந்தே மகரந்த நிர்பரே மதுவிரதா, மகரந்த நிர்பரே அரவிந்தே ஸ்திதா மதுவிரதா, அதில் இருக்கக்கூடியதான வண்டு, மகரந்த நிர்பரமான தாமரையில் இருக்கக்கூடியதான வண்டு, ந இக்ஷுரகம் ஹி வீக்ஷதே, அந்த சாமான்யமான புஷ்பத்தை ஆசைப்படாது அல்லவா என்று, அல்லவான்ற அர்த்தம் ஹீக்கு சொல்லிக்கிட்டு அப்படின்ற அர்த்தத்தை சொல்லிக்கிட்டு. அப்படியாக கிளாரிட்டி கிடைக்கிறது. முதல் சென்டென்ஸுக்கும் ரெண்டாவது சென்டென்ஸுக்கும் திருஷ்டாந்த அலங்காரமும் பொருத்தமா இருக்கு. ஸ்திதேன்ற பாட்டத்திலையும் பொருத்தமா தான் இருக்கு. ஸ்திதோன்ற பாட்டமானது சொல்லிருக்கிறதுல ஒரு விசேஷம் என்னன்னா, அந்த அரவிந்தே மகரந்த நிர்பரே அரவிந்தே அரவிந்தே ஸ்திதா மதுபிரதான்னு சொன்னாக்க சௌகரியமா இருக்கும். ஸ்திதான்னு சொன்னா அதே அதிகரண சப்தமி. அப்ப அந்த பட்சத்துல சத்தி சப்தமியே தேவையே படாது. அதாவது பிரச்சுத தேவைப்படாதுன்னு மட்டும் இல்ல, விருத்தமாவும் ஆயிடும். நம்மளுக்கு தேவை அந்த இடத்துல அது பொருத்தமே இல்லாம போயிடும். சோ அதனால ஸ்திதே வந்ததுன்னா மட்டும்தான் சத்தியசப்தமி. ஸ்திதான்னு இருந்ததுன்னா அது சத்தியசப்தமியே கிடையாது. மகரந்த நிர்பரே அரவிந்தே ஸ்திதா மதுவிரதா என்று அதிகரண சப்தமியாக பரிணமிச்சிடும். அந்த பாட்டமும் இருந்ததாக, ஒரு வழக்குல இருந்ததாக சுவாமி சாதிக்கிறார் சிவசங்கராச்சார சுவாமி. இதற்கு மேல நம்ம இத புரிஞ்சுட்டதுனால மேல பாஷ்யத்துக்கு போலாம். நனு நாசௌ நிராசா எத் பிரஜாபதி பிரபதி போகேபியா அதிசயித போக பிரதானம் மாபுத்வா கேவல போக பரதா இதானீம் மத்தத்த போகான் புங்ஷ்வ பஷ்சான் மோக்ஷமபி தாஸ்யாமி இதி பகவதா அபிப்பிராயம் உத்ப்ரேக்ஷ்ய விளம்ப அக்ஷமா பிராபியதையா ஹாதும் அசக்கியத்வம் விவரணோதி தவாமிருதேதி. இதற்கு முன் ஸ்லோகத்துல நிராசகஸ்யாபி என்ற ஸ்லோகத்துல அவர் உனக்கு ஒன்னும் மோக்ஷம் கிடையாதுன்னு என்ன நிராசம் பண்ணாலும் கூட, வேண்டாம் என்று என்னை ஒதுக்கி வைத்தாலும் கூட அடியேன் உற்சாகப்பட மாட்டேன் அவரை விடுவதற்கு. எப்படியானது ஒரு குழந்தையானது அம்மா கோபத்தினால தள்ளி விட்டாலும் கூட அது அந்த குழந்தை அம்மாவுடைய காலை விடாதோ அந்த மாதிரியாக என்று சாதித்தார். நஜாத்து மாதுச்சரணோ ஜிஹாசதி ஸ்தனந்தயா சிசுகு ருஷா நிரஸ்தே சத்யபி அத்வா ருஷா நிரஸ்தா அபி சிசுகு. அங்கே இதே மாதிரி நிரஸ்தா சிசு அங்க கூட சத்தியசப்தமியா பிரயோகம் பண்ணிருக்க முடியும். அங்க சத்தியசப்தமியா பிரயோகம் பண்ணாதவர் இந்த ஸ்லோகத்திலயும் சத்தியசப்தமி பிரயோகம் பண்ணிருக்க மாட்டாரோன்னு தோன்றது கூட இருக்கு. ருஷா நிரஸ்தேபி சிசௌ ஸ்தனந்தயே நஜாத்து மாதுச்சரணோ ஜிஹாசத்தின் அங்க கூட சத்தியசப்தமி எல்லா இடத்துலயும் உபயோகப்படுத்திருக்க முடியும். அவரால் சந்தஸுக்கு கூட ஒரு ஆணையும் கிடையாது. ருஷா நிரஸ்தேபி சிசௌ ஸ்தனந்தயே நஜாத்து மாதுச்சரணோ ஜிஹாசதி என்று பிரயோகம் சத்தியசப்தமியில பண்ணிருக்கலாமானபடினாலையும் அங்க பண்ணாதவர் இங்கேயும் பண்ணிருக்க மாட்டாரோக்களும். அவர் வந்து மனசுல ஸ்தோரவிந்தே மகரந்த நிர்பரே மதுபுரத்தானே இருக்குமோக்களும் என்று நமக்கே கூட ஊகிக்க முடியாது. இருக்கட்டும். அந்த நிராசகஸ்யாபி அப்படின்ற ஸ்லோகத்துல என்ன பண்ணார்னா, அது நிராசம் பெருமாளே என்ன வேண்டாம்னு சொன்னா கூட அப்படின்னு சாச்சார். ஆனா இப்ப என்ன நினைக்கிறார், ஐயோ அவர் எதுக்கு வேண்டாம்னு சொல்ல போறார் நம்மள அப்படின்னு அவருக்கே தோன்றது. இல்லப்பா நான் வேண்டாம்லாம் சொல்லல, எதுக்குப்பா உனக்கு அந்த பிரஜாபதி பிரபதி போகங்கள், பிரம்மாவுக்கும் இந்திரனுக்கும் கிடைக்கிற போகம் எல்லாம் உனக்கு கிடைக்கணுமா, அதை காட்டிலும் அதிசயமான போகம் உனக்கு கிடைக்கலாமே, கேவல போகம் எதுக்கு உனக்கு, மாபூத்வா கேவல போக பரதா இதானியம் மத்தத்த போகான் புங்கோ, இப்ப நான் கொடுக்கிற போகங்களை ஐகமான சுகங்களை அனுபவிச்சுட்டு பஷான் மோட்சமப்பி தாஸ்யாமி, அப்புறம் உனக்கு மோட்சத்தையும் கொடுக்கறேன் என்று பகவதா அபிப்பிராயம் உத்ரேக்ஷிய, இப்படிப்பட்ட பகவானுடைய அபிப்பிராயத்தை தானே உத்ரேக்ஷிய தானே ஊகித்துக் கொண்டு பெருமாள் நமக்கு ஒருவேளை மோட்சத்தை கொடுக்க வேண்டிய பெருமாள் இங்க ஐகமான சுகங்களையும் கொடுத்துருக்கார், நிறைய சிஷ்ய சம்பத்தி கொடுத்திருக்கார், நல்ல உசந்த வம்சத்துல ஜென்மத்தை கொடுத்திருக்கார், காவியங்கள் எழுதுற சாமர்த்தியத்தை கொடுத்திருக்கிறார், சாஸ்திரங்களை ரட்சிக்கிற பொறுப்பை கொடுத்திருக்கார், அதற்கப்புறம் சம்பிரதாயத்தில் வரவேண்டிய உசந்த ஆச்சாரியால தேர்வு பண்ற சாமர்த்தியம் கொடுத்திருக்கார். இத காட்டுல என்ன வேணும், இப்ப இப்ப நான் கொடுத்திருக்கிற போகத்தெல்லாம் இப்ப நீ அனுபவி, இந்த பிரஜாபதி பிரபதி போகங்கள் எல்லாம் காட்டிலும் அதிசயத்தமான ஒரு போக பிரதானம் நான் உனக்கு பண்றேன். இது நிராசம் இல்லை, இது நான் உன்னை தள்ளி வச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்காதமா குழந்தை அப்படின்னு பெருமாளே சாதிக்கிறாரோ, அப்புறம் நான் உனக்கு மோட்சமும் கொடுக்கிறேன் இப்ப இருக்கிறத அனுபவின்னு சொல்றாரோ என்ற ஒரு அபிப்பிராயத்தை, பெருமாளுடைய அபிப்பிராயத்தை தானே உணர்ந்து கொண்டு உத்பிரேக்ஷிய விளம்ப அக்ஷமாக, ஐயோ அப்படிப்பட்டவரை நம்ம இப்படி தப்பா நினைச்சிட்டோமே, நிராசகசியாப்பின்னு சொல்லிட்டோமே அப்படின்றதுக்காக உடனேயே அடுத்த ஸ்லோகத்துல பிராபியத்தையா ஹாத்தும் அசக்கியத்துவம் விவரணோத்தி, நம்ம விடவே முடியாது, என்னால ஒரு காலம் உண்மை விட முடியாது என்று சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல என்று அவதாரிக்கை வைக்கிறார் சுவாமி தேசிகர். மறுபடியும் பங்கியை வாசிக்கிறேன் பாருங்க, இதே அர்த்தத்தை மனசுல வச்சுன்னு பாருங்க. நாசோ நிராசா பிரஜாபதி பிரபுத்தி போகேபியா அதிசயித போக பிரதானம் மாபூத்வா கேவல போக பரதா இதானீம் மத்தத்த போகான் புங்ஷ்வ பஷான் மோக்ஷமபி தாஸ்யாமி இதி பகவதா அபிப்பிராயம் உத்பிரேக்ஷ்ய விளம்ப அக்ஷமஹா பிராப்யதையா ஹாதும் அசக்கியத்துவம் விவரணோதி. பிராப்யமாக பகவானை நினைத்துக்கொண்டு அவர் பிராப்யமனாக இருக்கக்கூடிய அவரை விட முடியாது. பிராபியத்வாதேவ ஹேதோகோ அசக்கியத்துவம் என்று தாத்தன் பிராபியத்தையான்றது திருத்தியிருக்கே ஹேதோ திருத்தியா வந்திருக்கு. பிராபியத்தையா ஹாத்தும் அசக்கியத்துவம், அவர் பிராபியமானபடியினாலேயே அவரை விட முடியாது என்று சாதிக்கப் போகிறார். பிரஜாபதியை காட்டிலும் அதிகமான போகத்தை கூட நான் இங்கு கொடுக்க முடியும், ஆனால் அதெல்லாம் உனக்கு வேண்டாமா, உனக்கு மோட்ச சுகமே தரேன், இப்ப இருக்கிறத நீ அனுபவி என்று அத்தியதிகமான சுகத்தை, ஆச்சாரிய சுகத்தை கொடுத்திருக்க, ஆச்சாரியராக இருக்கும் தகுதியை கொடுத்து அதனால் ஏற்படக்கூடிய ஒரு சுகத்தை சம்பிரதாய சம்ரக்ஷணத்துக்கு இவர் உபகரணமாக இருந்தார். இவர்தான் சம்பிரதாயத்தை நமக்கு ரட்சித்து நாதமுனிகளிடமிருந்து பகவான் ராமானுஜர் பர்யந்தம் கொடுக்க வைத்தவர்களில் இவர் முக்கியமானவர் என்ற விஷயத்தை, விஷயத்தினால் ஏற்படும் கௌரவம் இருக்கிறதே அதை இப்பொழுது அனுபவி என்று சாதிக்கிறார் என்பதாக நினைத்துக் கொண்டு, ஐயோ இவ்வளவு பெரிய போகத்தை நம்மளுக்கு மோட்ச சுகத்தையே கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிற அந்த பெருமாள், என்ன பிரஜாபதியை காட்டிலும் அதிசயத்தமான சுகத்தை நம்ம எதிர்பார்க்கிறோமோ, அதெல்லாம் எதுக்கு நம்மளுக்கு அப்படின்னு அவர் நம்மளுக்கு வேண்டாம்னு நினைக்கிறார் போல இருக்கு, மோட்ச சுகத்தையே தரார் நினைக்கிறார், அவரை போய் நான் தப்பா நினைச்சுட்டேனே, நிராசகசியாப்பின்னு சொல்லிட்டுனே அப்படின்றதாக தானே பச்சாத்தாபப்பட்டு கொண்டு, ஐயோ தப்பு பண்ணிட்டா என்ன பண்ணுவான்னா ஒரு நிமிஷம் கூட பொறுத்துக்க முடியாத போய் சாரி கேட்பான், மன்னிப்பு கேட்பார்கள். அந்த மாதிரியாக விளம்ப அக்ஷமஹா என்று தாத்பரியம். பிராபியத்தையாக ஐயோ உம விடவே முடியாது சுவாமி, பிராபியத்தையா ஹாத்தும் அசக்கியத்துவம் அப்படின்னு இதற்கு மின் ஸ்லோகத்துல என்ன சொன்னார்னா, தற்பிரகாண அனர்ஹத்துவத்தை இதற்கு மின் ஸ்லோகத்திலே சொல்லிட்டார், சரண்யஸ்ய போக்யதமத்வேன பிரயோஜனாந்தர வைமுக்கியம், வேற பிரயோஜனத்தை அபேட்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை, பிரயோஜனாந்தரத்தை எதிர்பார்க்காது என்ற விஷயம்தான் இங்கு முக்கியம். பிரயோஜனாந்தரத்தை எதிர்பார்க்காதானபடியினாலேயே இதை விட முடியாது என்று, இதை விட முடியாததற்கு காரணம் என்னவென்றால் பிரயோஜனாந்தரத்தை இது எதிர்பார்க்காது. என ஒரு பிரயோஜனாந்தரத்தை ஒசத்தியா நினைச்சுடுத்துன்னு வச்சுக்கோங்க, அதை விட்டுட்டு கூட இங்க தாவும். ரொம்ப அழகா இந்துமதி சுயம்பரத்துல காளிதாசன் ஒரு அழகான ஸ்லோகம் சொல்லுவான், அங்கே இதே மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு பிரயோகம் இருக்கு. என்னென்ன, நேத்ரவ்ரஜா பௌரஜனஸ்ய தஸ்மின் விஹாய சர்வான் நிருபதீன் நிபேதுஹு மதோத்கடே ரேசித புஷ்ப விருக்ஷாஹ கந்தத்விபே வன்யைவத்விரேபாஹ. இத்தனாழி இந்துமதி சுயம்பரத்தில் வந்திருக்கிற ராஜாக்களை எல்லாம் பார்த்து கொண்டிருந்த பௌர ஜனங்களுடைய, பட்டணத்து ஜனங்களுடைய கண்கள், கண்களாகிற பிரமரங்கள், கண்ண கருப்பா இருக்கிறதுனால கண்ணை பிரமரத்தோட சொல்றான், கண்களாகிற வண்டுகள், வெவ்வேறு ராஜாக்களை பார்த்து கொண்டிருந்த கண்களாகிற பிரமரங்கள் அந்த ராஜாக்கள் எல்லாம் உதறி தள்ளிட்டு அஜன் வந்த உடனே அஜன் மேல வந்து எல்லா கண்களும் சேர்ந்து அஜனையே பார்க்க ஆரம்பிச்சுடுது அப்படின்னு சொல்றோம். அப்ப சொல்லும் போது அழகான உதாரணம், இதே மாதிரி திருஷ்டாந்த அலங்காரம் சொல்றான். தவாமிருத சிந்தினி மாதிரியே நேத்திர பிரஜா பௌரஜனசிய தஸ்மின் விஹாய சர்வான் நிருபதி நிபேத்து, அவனிடத்தில் வந்து விழுந்தன எல்லா கண்களும். அதுக்கு உதாரணம் சொல்லச்ச, மதோத்கட்டே ரேசித புஷ்ப விரக்ஷாஹ கந்தத்விபே வன்யைவ த்விரேபாஹ, வன்யத்விரேபாஹ வன்யாஹ த்விரேபாஹ, காட்டில் இருக்கக்கூடிய வண்டுகள் பிரமரங்கள் எப்படியான புஷ்பங்கள் எல்லாம் உதச்சி தள்ளிட்டு மதம் பிடிச்ச யானை வந்ததுன்னா அந்த யானையினுடைய மத ஜலத்தை பருகிறதுக்காக வந்து சேர்ந்துருமோ அந்த மாதிரின்னு சொல்றோம். அப்ப என்ன பண்றது, நல்ல புஷ்பத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற வண்டு கூட அதை விட்டுட்டு மத ஜலத்தை குடிக்கிறதுக்கு வருதுன்றோம். ஆனா இங்க அதற்கு விருத்தமாக தவ அமிர்த சிந்தினி பாத பங்கஜே நிவேசிதாத்மா கதமன்யதிச்சதி, வேற எதையும் ஆசைப்படாது. அமிர்தத்தை சொரியக்கூடியதான செந்தினின்றதுக்கு அழகான தமிழ் பதம், சொரிய அந்த தேனை, தேன் சொரியும் மலர் இருக்கும் பொழுது, கமல மலர் இருக்கும் பொழுது, அம்புஜம் இருக்கும் பொழுது அதை விட்டு விட்டு அப்படின்ற தாத்பரியத்தில் இங்க பிரயோகம். ஏண்டானா அந்த பெருமாளுடைய சரணாரவிந்தம் அப்படி, பெருமாளே அப்படி, தவ அப்படின்ற சப்தத்தில் அதெல்லாம் அபிப்பிராயப்படுற. தவ உம்முடைய, ஹே பகவானே உம்முடைய அமிர்த செந்தினி பாத பங்கஜே, அந்த தவல இருக்கிற அந்த ஒரு விதமான எம்பசைஸ் இருக்கே அதுக்கு அர்த்தம் பண்ற. ரசோ வைசஹா சர்வகந்தா சர்வரசா இத்தியாதிஷு சர்வ பிரகார நிரதிசய போக்யதையா பிரசித்தஸ்ய சர்வஸ்வாமினா. தவன்றது ஷஷ்டி விபக்தியில இருக்கு, அதனால அதுக்கு ஷஷ்டி விபக்தியிலேயே அர்த்தம் பண்ணணும். அதனால பிரசித்தசிய சர்வஸ்வாமினஹா, பிரசித்தமான சர்வஸ்வாமியான உம்முடைய அர்த்தம். எப்படி பிரசித்தமானவர்னா, சர்வ பிரகார நிரதிசய போக்யதையா, ஒவ்வொரு எந்த முறையிலையும் பார்த்தாலும், எல்லா பிரகாரமாக பார்த்தாலும், இவரை காட்டிலும் அதிசயித்தமான போக்யமான வஸ்து இல்லை என்று சொல்லலாம்படியாக நிரதிசய போக்யமான சர்வகந்தா சர்வரசஹா என்று வேதத்தினால் சொல்லப்பட்ட, ரசோவைசஹா என்று புகழப்பட்டதான சுவாமியான உம்முடைய அப்படின்னு தவக்கு அர்த்தம். பாருங்க எப்படி எழுதுறார் பாருங்க, அதான் சுவாமி தேசிகன் எல்லாத்தையும் எங்கெங்க இருக்கிற விஷயங்களை சங்கிரகிச்சு, ரசோவைசஹா என்ற இடத்திலும் சர்வகந்தா சர்வரசஹா இத்தியாதி ஸ்தான விசேஷங்களிலும் உபநிடதங்களில் சர்வ பிரகாரமாகவும் நிரதிசயமான போக்யமாக இதை காட்டிலும் உத்தமமான போக்யமான ஒரு வஸ்து என்று இருக்கிறது என்று இல்லாதபடியாக பிரசித்தமான சர்வஸ்வாமியாக விளங்கக்கூடிய பகவானுடைய அமிர்தசியந்தினி பாத பங்கஜே, அவர் அந்த அமிர்தத்தை சொல்லிய எந்த மாதிரியான அமிர்தம்னா, மோக்ஷத்தையே கொடுக்கக்கூடியதான போக்ய தமதையாச்ச ஸ்ருதி ஸ்மிருதி பிரசித்தே, பிரசித்தே சப்தமி, பிரசித்தே இல்ல அது பிரசித்தே, அது பிரசித்தே அமிர்தசியந்தினி எப்படி மோக்ஷ பிரதே போக்யதையாச்ச போக்ய தமதையாச்ச ஸ்ருதி ஸ்மிருதி பிரசித்தே, ஸ்ருதியிலும் ஸ்மிருதியிலும் போக்யதமமாக சொல்லப்பட்டதான மோக்ஷத்தையே கொடுக்கக்கூடிய மோக்ஷமிச்சே ஜனார்தனாத் என்று மோக்ஷத்தை ஆசைப்பட வேண்டுமென்றால் அது பெருமாளிடமிருந்துதான் ஆசைப்பட வேண்டும். அதனால்தான் முமுட்சுக்கள் தேவதாந்திர சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறார்கள், தேவதாந்திரத்தை திரஸ்காரம் பண்ண வேண்டும் என்ற உத்தேசத்தினால் அன்று, அவர்களுக்கு தேவையில்லை, அவர்களுக்கு மோக்ஷம் மட்டுமே தேவை. இல்லைன்னா வேற தேவத்தைய வணங்கினால் என்ன ஆகும், ஐகிகமான சுகங்கள் கிடைச்சுட்டே இருக்கும், அது மோக்ஷத்துக்கு விரோதி என்பதனால் அவர்கள் தவிர்க்கிறார்கள். தேவதாந்திரத்தில் அவளுக்கு வந்து விரோதம் என்றெல்லாம் கிடையாது, அந்த தேவதைகள்லாமும் பகவானுடைய ஆஜ்ஞாகாரகர்கள் தான் என்பதை, பகவானே சொன்ன விஷயத்தை மதிப்பவர்கள் தான் அவர்கள். நிவேசிதாத்மா அப்படிப்பட்ட அமிர்தசியந்தினி சரணாரவிந்தே நிவேசிதாத்மா, எப்படி எதற்காகடா இது தன்னுடைய மனசை அங்க வச்சிருக்குன்னா, ரக்ஷணோன்முகேன ததாமி புத்தியோகம் தம் இத்தியாதிவாதினா துவையைவ திருடாவஸ்தித புத்திஹி, நீயே சொன்னதுனால தான்பா அவா உன்னிடத்துல திருடமான புத்தியோட இருக்கா நிவேசிதாத்மாக்களாக இருக்கிறார்கள். எங்கு சொல்லி இருக்கிறார் பெருமாள் என்று கேட்டால், ததாமி புத்தியோகம் தம் ஏனமாம் உபயாந்திதே என்று, என்கிட்ட பிரியமா இருக்கிறவாளுக்கு நான் ஒரு விதமான புத்தி பிரதானம் பண்ணுகிறேன், அதன் மூலமாக அவர்கள் என்னிடம் வந்து சேருகிறார்கள், மோட்சத்தை அடைகிறார்கள் என்று நீரே கூறின வார்த்தையில் விசுவாசத்தை வைத்து நிவேசிதாத்மாக்களாக இருக்கிறார்கள். நிவேசிதா ஆத்மா ஏன, நிவேசிதா வைக்கப்பட்ட ஆத்மா மனதை உடையவர்களான அவர்கள் என்று அர்த்தம். நிவேசிதாத்மா ரக்ஷணோன்முகேன, எதற்காக, அவர் ஒன்றிதான் நம் ஆத்மாவை ரக்ஷணம் பண்ணக்கூடியவர் என்ற ஒரு ரக்ஷண ஔன்முக்கியத்தோட, அதாவது ஔன்முக்கியம்னா என்ன, அத ஒரு உத்தேசத்தோட, அத ஒரு லட்சியத்தோட. அது எங்க சொல்றாருன்னா, ததாமி புத்தியோகம் தம் இத்தியாதி வாதினா என்று சொல்லுகின்ற உம்முடைய துவயாயேவ உம்மாலேயே திருட அவஸ்தித புத்திஹி, திருடமாக வைக்கப்பட்ட புத்தியை உடையவர்கள். திருடமாக அவளுக்கு இந்த இடத்துல ஆத்மாவுக்கு புத்தின்னு அர்த்தம் பண்ணிட்டார். மனசுன்னு ஆடியன்னு சொன்னேன், சுவாமி தேசிகன் புத்தின்னு சாதிக்கிறார். திருடாவஸ்தித புத்திஹி, திருடமாக வைக்கப்பட்ட புத்தியை உடையவர்கள். தஸ்மாதி தஸ்பரம் புருஷார்த்தான் தடே மனோ நிவேசித்தும் நசக்கியமிதி பாவா, அதனால தர்ம அர்த்த காமங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பே இல்லை. தஸ்மாதி தஸ்பரம் புருஷார்த்தாந்தரே, வேறு புருஷார்த்தங்களில் மனஹா மனதை, இப்ப மறுபடியும் மனஹானே அர்த்தம் பண்ற, அங்க புத்தின்னு அர்த்தம் பண்ணார், இங்க மனஹான் அர்த்தம் பண்ற. தஸ்மாதி தஸ்பரம் புருஷார்த்தாந்தரே மனஹா நிவேசித்தும் நசக்கியமிதி பாவா, அத்த சாமானிய நிர்தேசஸ்து சாமானிய நிர்தேசா பிரசாத விஷயபூதானாம் மாதுஷானாம் சர்வேஷாம் சாதாரணோயம் ஸ்வபாவா இது ஞாபனார்த்தா. கதம் அந்யதிச்சதின்னு ஜென்ரலா சொல்றாரு, அல்ல தவ அமிர்த சந்தினி பாத பங்கஜே நிவேசிதாத்மா கதம் அந்யதிச்சாமின்னு தனக்கு ஒண்டி சொல்லிக்கல. கதம் அந்யதிச்சதின்னு ஜென்ரலா எல்லா ஆத்மாக்குமே, எல்லா மனுஷர்களுக்குமே பொருத்தமாக பொதுவாக சாதிச்சிருக்கிறார். எதுக்குடா அப்படின்னு சொன்னாக்க, அத்த சாமானிய நிர்தேசஸ்து, இங்க சாமானிய நிர்தேசம் பண்ணது, ஸ்பெசிபிக்கலா தனக்குன்னு சொல்லிக்கல, ஸ்பெசிபிக்கலா யாரோ ஒருத்தருக்குன்னு சொல்லல. ஆனால் ஜென்ரலா எப்படிதான் அது ஆசைப்படுவான், அந்த ஒருத்தன் எப்படி ஆசைப்படுவான் அப்படின்னு கேட்கிற மாதிரி ஜென்ரலா எல்லாருக்கும் பொருத்தமா அமைஞ்சிருக்கிறதுக்கு காரணம், பிரசாத விஷயபூதானாம் உம்முடைய பிரசாதத்திற்கு, உம்முடைய கட்டாட்சத்திற்கு யாரெல்லாம் விஷயமாகிறார்களோ அப்படிப்பட்ட என்னை போன்றவர்கள், மாதிரிஷா நாம் என்னை போன்ற எத்தனையோ சேத்தனர்கள் உம்முடைய கிருபைக்கு பாத்திரமாகலாமே, அவா எல்லாருக்கும் சாதாரணோயம் சுபாவா, எல்லாருக்குமே இந்த சாதாரண சுபாவம் சாமான்யமான சுபாவம் காமன் ஆஸ்பெக்ட் என்னன்னா வேற ஒன்னுத்தையும் ஆசைப்படாது என்பதுதான். தவாமிருத சந்தினி பாத பங்கஜே நிவேசிதாத்மா ஹூவர் ஹி மே பி, கதமன்யதிச்சதி என்று சொல்லுவதில் நோக்கு. அதனால புருஷார்த்தாந்தரே மனஹா நிவேசித்தும் நசக்கியம் கேனாபி, எனக்கேனாபி புருஷேன, பை ஹூம், யாரால் மனதானது உம்மிடம் செலுத்தப்பட்டுள்ளதோ, தவாமிருத சிந்தினி பாத பங்கஜே நிவேசிதாத்மா என்று தாத்தர். அதை ஞாபகப்படுத்துறதுக்கு தான், யாருக்கா இருந்தாலும் மாதிரிஷானாம் சர்வேஷாம், என்னை போன்ற எல்லோருக்கும், உம்மிடத்தில் மனதை வைத்த என்னை போன்ற எல்லோருக்கும் இது சாதாரண சுபாவம் தான், வேற ஒன்னுத்தையும் ஆசைப்படாது. தொட்பாத பத்மே மனஹா நிவேசயன்னு துமேவாத்திர பரிசோதனியா இத்தியபிப்பிராயேன கதம் சப்தா, கதம் அந்யதிச்சதீனர், அந்யதிச்சதின்னு சாதாரணமா சொல்ல முடியோ, ஏண்டா கதம் அந்யதிச்சது, வேற எதோ சுவாமின்னு ஆசைப்படும் அப்படின்னு ஏன் சொன்னார்னா, உன்னுடைய சரணாரவிந்தத்துல மனசை வச்சுட்டாக்க நிவேசயன் துமேவாத்திர பரிசோதனியா, நீர்தான் அதை வழி நடத்த வேண்டும், வேற யார் என்ன சுவாமின் அதை பண்ண முடியும், துமேவ அத்திர பரிசோதனியா இத்தி அபிப்பிராயன கதம் சப்த. அதனால வேற யார், வேற யார சுவாமின்னு அதை ஆசைப்படும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வேற யாரும் அந்த புத்தி பிரதானம் பண்ணுவதற்கு நீர் ஒருத்தர் தான் தகுந்தவர், நீர் ஒருத்தர் தான் அந்த மனதை மேலே நடத்தி செல்லவும் தகுந்தவர் அப்படின்றத சூச்சனை கொடுக்கறதுக்காக கதம் சப்தத்தை பிரயோகம் பண்றார். எப்படி சுவாமின், எப்படி சுவாமின் வேற ஒருத்தர் ஆசைப்படும் அது, அப்படின்னா அதை சர்வதா ரக்ஷணம் பண்ண வேண்டியவர் நீர் தான், அதுக்கு வேண்டிய காரியங்களை அந்த மனசை மேல ஃபர்தரா அதுலயே இருக்க வச்சு, உம்முடைய சரணாரவிந்தத்திலேயே இருக்க வச்சு அதை மோக்ஷ பரியந்தமாக கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பானது உம்மிடத்தில் தான் இருக்கிறது என்ற தாத்பரியம் துவனிக்க கதமன்யதிச்சதி என்று சாதிக்கிறார். அது பாவுக்கத்தை இருந்தாதான் அந்த அர்த்தம் புரியும். சுவாமி தேசிகன் பாவுக்கராக அந்த அந்த அர்த்தத்தை கதம் சப்தத்துல கொண்டு வரார், கொண்டு வரார்ல அது இருக்கு, அதை வியக்தப்படுத்துறான். எப்படிப்பட்டதுன்னா புருஷார்த்தாந்திரங்கள், அது எப்படி இருக்கும்னா அல்பம், அஸ்திரம், அனர்த்தம், இச்சதா, அதீச்சா நிவர்த்தி வச்சனாத் ததர்த்த பிரவர்த்திரப்பியத்ர நிரஸ்தா பவதி. அல்பமான வஸ்துக்களையும் அஸ்திரமான வஸ்துக்களையும், தர்ம அர்த்த காமாதிகள்லாம் அஸ்திரம், சொர்க்கம் கூட அஸ்திரம், அதுவும் அல்ப காலம் கிடைக்கக்கூடியது. க்ஷீணே புண்ணியம் அர்த்தியலோகம் விசந்தி என்பதாக. அது மட்டும் இல்லாம அனர்த்தம் இச்சதா அதீச்சா நிவர்த்தி வச்சனாத்து அல்பம் அஸ்திரம் அனர்த்தம், அல்பமானத்தையும் அஸ்திரத்தையும் அனர்த்தத்தையும் ஆசைப்படுகின்ற அதீச்சா நிவர்த்தி வச்சனாத்து ஆசைப்படுகிற அதீச்சா, அதெல்லாம் இந்த லோக லௌகிகமான சுகத்திலாம் அதீச்சா இருந்துச்சுங்க, அது ததர்த்த பிரவிற்த்தி பெற்ற அதற்காக ஆசைப்படுதல் என்பதுக்கு சான்ஸே இல்லை. அதெல்லாம் அல்பம் அஸ்திரம் அனர்த்தம் என்பது உணர்ந்து கூட அதுல போய் யாருக்கனா பிரவிற்த்தி வருமா என்று அதுல இருந்து பிரவிற்த்தி ரப்பி நிரஸ்தான் அர்த்தம். உக்தம் அர்த்தம் அப்படியா இருந்த அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்கணுமே அப்படின்றதுக்காக. அப்படி கணக்க மனசு மற்ற விஷயத்துல போகாது எப்படின்னு, என்னதான் நாம லோகத்துல என்ன பண்றோம், லோகத்துல விருத்தமாக ஆச்சரணம் பண்றவாள பாக்குறோம். நம்ம கிட்ட எவ்வளவு அற்புதமான வஸ்து இருந்தாலும் பக்கத்துல இருக்கிற வாழ்க்கையில இருக்கிற சாதாரண வஸ்து மேல கூட நமக்கு ஆசைப்படும். அது இது நம்ம கிட்ட இருக்கிற வஸ்துவே ஒசத்தின்னு நம்மளுக்கு தெரியாது. அந்த மாதிரி இப்பவும் ஏற்படலாமோ அப்படின்னா அதுக்குதான் சொல்றாரு, ஒரு உதாரணம் சொல்லி புரிஞ்சா புரிஞ்சிடும். அதாவது பெருமாளுக்கே புரிய வைக்கணும் இல்லையா. இப்போ பெருமாளுக்கே அடியன் அடியன் என்ன தப்பா நினைக்கூடாது அடியன், அந்த அல்பமான விஷயத்திலாம் என் மனசு போகவே போகாது சுவாமின், அது என்னதான் இச்சை இருந்தாலும் கூட அது வந்து அல்பமானதுன்னு தெரிஞ்சுட்டதுனால, அஸ்திரமானதுன்னு தெரிஞ்சுட்டதுனால, அனர்த்தத்தை தான் கொடுக்கும்னு தெரிஞ்சதுனால, ஃபர்தரா பங்கத்துல அதாவது ஒரு சேர்ல அகப்பட்டவன் வெளியில வர முடியுமா, வர முடியாது, அந்த மாதிரி ஐகிக்க சுகத்துல மாட்டின்றவன் வெளியில வர முடியாது என்பதை உணர்ந்திருக்கிறேன், உணர்ந்திருக்கிற ஒருத்தன் எப்படி ஆசைப்படுவான் என்று சொல்லுவதற்காக உக்தம் அர்த்தம் நிதர்சனேன திருடயதி, அதுக்கு ஒரு நிதர்சனம், நிதர்சனம் ஒரு ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்கல. ஸ்திதே ரவிந்தே இதி போக்திருநாம் அக்லேசேன போக்யதமயா உபஸ்திதவதீத்யபிப்ரேதம். போக்திருநாம் போக்தாக்களுக்கு அக்லேசேன ஒரு சுலபமாக கிளேசம் இல்லாமல், போக்யதமத்தையா போக்யமாக உபஸ்திதவதி உபஸ்திதவதி அதாவது ஸ்திதே சதி சப்தமியா வச்சுட்டு எழுதுற உபஸ்திதவதி இத்தி அபிப்ரேதம், அது நேரவே ஸ்திதே அப்படின்றது உபஸ்திதவதி. சதி சப்தமியா தான் சுவாமி தேசிகன் வியாக்கியானம் பண்ணியிருக்கார், அப்புறம் கிடைச்சிருக்க பாட்டம் தான் ஸ்திதோன்றது. அந்த சுவாமி நடாதூர் சுவாமி சாதிச்ச விஷயம், அப்புறம் சாதிச்ச விஷயம், அதற்கு முன்னையே வந்து ஸ்திதேன்ற அர்த்தத்தை தான் சதி சப்தமியா தான் சுவாமி தேசிகன் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். ஸ்திதவதி சதி அப்படின்னு அர்த்தம், அதாவது போக்திருக்களுக்கு போக்தாக்களான அடியோங்கள் போன்றவர்களுக்கு என்று ஆளவந்தார் சாதிக்கிறதா தாத்பரியம். போக்திருநாம் மாதிருஷானாம் அக்லேஷேன சுலபமாக கிளேசம் இல்லாமல், போக்யதமத்தையா போக்யதமமான வஸ்துவான இருக்கிறதுக்குள்ளேயே சிரேஷ்டமான போக்யமான வஸ்து சரணாரவிந்தம் அது உபஸ்திதமாக இருக்கும் அளவில் என்று அபிப்பிராயம். அரவிந்த சப்தாயிக சுரபித்வ சுகஸ்பர்சத்வாதி வெஞ்சகா, அரவிந்த சப்தமானது சரணாரவிந்தம் சுகந்தத்தோட இருக்கு, சுரபியோட இருக்கு என்றும், சுகஸ்பர்சமாக இருக்கிறது என்பதையும், அது அரவிந்தம் எப்படி அரவிந்தத்துல ஒரு வாசனை இருக்கும் அதே மாதிரி அது சுகமான ஸ்பர்சத்தை அளிக்கும், மிருதுவாக இருக்கும், அந்த மாதிரி அந்த சாஃப்ட்னஸும் அந்த ஃபிராக்ரன்ஸும் தெரியறதுக்காக சுரபித்வ சுகஸ்பர்சத்வாதி வியஞ்சகமான அரவிந்த சப்தத்தை இங்கு பிரயோகம் பண்ணுகிறார். பிரதம விகசித அவஸ்தாம் அபிப்ரேத்யா மகரந்த நிர்பரே, இப்பொழுதுதான் விகாசம் அடைந்திருக்கிறது, ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு அர்த்தம், சப்ரத்யக்ரமா இருக்குன்னு அர்த்தம். மகரந்த நிர்பரே அதுவும் பூர்த்தியா தேன்றிருக்கு, ஏன்னா கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா கூட பிரமரம் வந்து நிறைய சாப்பிட்டு போயிடும் இல்லையா, ஆனா இப்போ அது ஃபுல்லி ஹனி இருக்கு. அப்படிப்பட்ட மகரந்த நிர்பரே ஃபிராக்ரன்ஸோடையும் அந்த இனிப்போடையும் இருக்கக்கூடிய அற்புதமான தாமரை இருக்கும் அளவில் அர்த்தம். மதுபிரத்த சப்தேன தேக ஜீவனத்துவம் அது வேற மது மதுனியேவ மது மதுனியேவ விரதா மதுனுடைய விரதம் எதிரான மதுவை சாப்பிட்டே இருக்கிறது வேற எதையும் சாப்பிடுறது இல்லைன்னு இருக்கு மது விரத சப்தத்தினால. அதே மாதிரி சரணாரவிந்தமே கத்தின்னு இருக்கிற ஒருத்தனுக்கு மது விரத சப்தத்தை சொல்றது ரொம்ப பொருத்தமா இருக்கு. ஏன்னா அதுவும் மதுவை தவிர வேற எதையும் ஆசைப்படாது. அந்த மதுனி விரதா மதுலியே ஒரு விரதம், அது தவிர வேற எதையும் சாப்பிட மாட்டேன்னு விரதம். மது விரத சப்தேன ததேக ஜீவனத்துவம் தத்ராபி சாரதம கிராஹித்வம் அங்கேயும் என்னடா அந்த புஷ்பம் இருந்தா கூட அதுல இருந்து சாரத்தை மட்டும் கிரகிக்கிறது. சர்வத சாரமாதத்யா புஷ்பேபியைவ ஷட்பதஹன்ற சுவாமி தேசி அந்த மாதிரியாக எல்லா இடத்துலேருந்தும் அசாரம் அல்பசாரம் சாரம் சாரத்திரம் தெஜேத் பஜேத் சாரதமம் சாஸ்திரே ரத்னாகரைவாமிரம்னு அங்க சொல்லிட்டு இந்த இன்னொரு உதாரணம் சர்வத சாரமாதத்யா புஷ்பேபியைவ ஷட்பதஹ புஷ்பங்கள்லேருந்து சாரமான வஸ்துவை மட்டும் கிரகிக்கிற சாமர்த்தியம் உடையதானது பிரமரம். அது மாதிரி சாரதம கிராஹித்வம் நம்மள என்ன பண்ணணும் சாஸ்திரத்திலேருந்து சாரதமமான வஸ்துவை மட்டும் எடுத்துக்கணும் அப்படின்றதான் ரகசிய திரைசாரத்திலையும் ஆரம்பத்திலே சாதிக்கிறார். சுவாபிமத விபரீத ஐகி உபச்சந்தன உபதேச தர்ஜனாதிபிகி துர்நிவாரத்வம் சூச்சயித்தும் திரியக் திருஷ்டாந்தா உக்தஹா. இங்க மதுவிரதம்னு சொல்ற நம்ம ஒரு மனுஷனுக்கு சொல்லச்ச ஒரு சாதாரண ஒரு பிரமரத்தை போய் உதாரணம் சொல்லலாமா அப்படின்னாக்க சுவாபிமத விபரீதைஹி உபச்சந்தன உபதேச தர்ஜனாதிபிகி துர்நிவாரத்வம். ஏன்னா லோகத்துல என்னடானா இந்த மதுவிரதம் இருக்கிறதே அத மதுவிரத மதுவிரதான்னு சொல்லக்கூடிய இந்த வண்டு இருக்கிறதே இத அதுக்கு பிடிச்ச அந்த தேன்லேருந்து அதை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, தடுக்க முடியாது, அந்த புஷ்பத்துக்கு போ அப்படின்னு பண்ண முடியாது. அதே மாதிரி அதுக்கு யாரனா ஒருத்தர் ஐயோ நீ இந்த புஷ்பத்துக்கு போய் வரைய இதை காட்டிலும் ரொம்ப நல்ல நல்ல தேனுள்ள புஷ்பங்கள்லாம் இருக்கு அப்படின்னு இக்ஷுரகத்தை போய் காமிக்க முடியாது. யாருடைய உபதேசத்தையும் அது கேட்காது. தன்னுடைய அபிமதத்துக்கு விபரீதமான உபச்சந்தன வாக்கியம், உபச்சந்தன வாக்கியம்னா பூச்சுத்தர வாக்கியங்கள், அது நீ அதை பண்ண நச்சிகேதஸ் யமன் சொல்றான் பாருங்க நச்சிகேதஸ் இந்த யமன் இமா ராமாஹா சரதா சதூரியாக நஹீதிருஷா நம்பனியா மனுஷேகி இப்பேற்பட்ட அழகான பெண்கள் யாருக்கும் கிடைக்காது, ரத்தத்தோட உட்காந்துட்டு இருக்கா, நீ ஏறி உட்காண்டனா அவள்லாம் எங்க வேணா கூட்டின்னு போவா, ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம், வேண்டிய அளவுக்கு ஜீவி சதஞ்ச ஜீவ சரதோ யாவதிச்சது எவ்வளவு நாள் வேணுமோ அவ்வளவு நாள் இந்த பூலோகத்துல இருக்குன்னெல்லாம் சொல்றான். ஆனா அதெல்லாம் அது ஆசைப்படல அந்த குழந்தை. அந்த மாதிரியாக உபச்சந்தன வாக்கியங்களாலேயும் உபதேசத்தினாலேயும் மிரட்டலுக்கோ படியாதது. என்னன்னா மிரட்டலுக்கும் படியாது, அது வந்து மிரட்டினாக்க கை மேலே வந்து உட்காரும், கைய காமிச்சா கையில உட்காரும், கையில பாட்டு கடிச்சிடும், அதனால ஐயோ கையில கொட்டிட போறதுன்ட்டு தர்ஜனம் எல்லாமும் பண்ண முடியாதுன்னு துர்நிவாரத்தம் சூச்சித்தும். அதனால இந்த ஒரு மனுஷனை பகவான் இடத்துல சரணா பகவத் சரணாரவிந்தத்துல ஆசைப்பட்ட ஒருத்தனை உனக்கு தெரியுமா இந்த தேவதாந்தரம் இப்படிப்பட்டது தெரியுமா அப்படிப்பட்டது தெரியுமா அது உடனே பலனை கொடுக்கும் அப்படிலாம் சொல்லி உபச்சந்தன வாக்கியங்களாலேயோ இது உபச்சந்தன வாக்கியங்களாலேயோ இல்ல உபதேசம் பண்ணியோ தேவதாந்தரங்களை பத்தி உபதேசம் பண்ற சாக்தாதி மதங்கள்லாம் இருக்கே அந்த மதத்துல இருக்கிறவாளாலேயோ இல்ல மிரட்டியோ பணிய வைக்க முடியாது. சோழ ராஜாக்கள் அந்த காலத்துல பண்ண மாதிரி மிரட்டியோ படி வைக்க முடியாது. ஆனா ஆள வந்தாரே உதாரணம் இல்லையா அதுக்கு, அவர் எவ்வளவு தூரம் மிரட்டப்பட்டார். தர்ஜனாதிபிகி துர்நிவாரத்வம் சூச்சயித்தும் தெரிய திருஷ்டாந்தா. அது இதெல்லாம் வந்து அந்த பிரமரத்தை எப்படி பண்ண முடியாதோ அந்த மாதிரி இவனையும் பண்ண முடியாதுன்னு சொல்றதுக்காக அது தெரியக்கா இருந்தாலும் அது வந்து மதுபிரத்தம் பாருங்க மதுதான் சாப்பிடணும்னு தீர்மானமா இருக்கு, அது என்னதான் ஓட்டினாலும் அது அங்கதான் வந்து உட்காரும். அந்த மாதிரி இக்ஷுதகம் கண்டகாவிரதம் அஸ்திர அத்தியல்பரசம் பிரமரஸ்பர்ஷ மாத்திரேபிம் லானதாம் லானதாம் அஷ்ணுவானம் தேவதார்ச்சனாத் அனர்ஹம் நிர்கந்தம் கிமபி க்ஷுத்ர புஷ்பம். இக்ஷுரகம்ன்றது என்னதுடான், அதுதான் நீர்முள்ளி புஷ்பம்னு சொல்றோம் இல்லையா, அது எப்படா இருக்குன்னா கண்டகாவிரதம் நீர்முள்ளின்னு முள் இருக்கு கண்டகாவிரதம். அஸ்திரம் ரொம்ப நாள் தாக்கு பிடிக்காது, சீக்கிரமே அது வாடி போயிடும். அல்பரசம் ரொம்ப அல்பமான ரசத்தை உடையது, அது பிரமரம் அது மேல உட்காண்டதுனாலே வாடிபடும். ஏன்னா பிரமரம் உட்காண்டாக்க உட்காண்ட அது அருந்தறதுக்காக இடம் இருக்கணுமே தேன, அது உட்கார்ந்ததுனாலே தோண்டு போயிடும். பிரமர ஸ்பர்ஷ மாத்திரே பிம்லானதாமஸ்னுவானம் தேவதார்ச்சனை தேவார்ச்சனாதி அனர்கம் தேவார்ச்சனைக்கு அது தகுந்த புஷ்பமும் இல்லை. நிர்கந்தம் கந்தமே இல்லாத கிமபிக் சுத்ர புஷ்பம் ஏதோ ஒரு அல்பமான புஷ்பம் என்று சாதிக்கிறார் இக்ஷுலகத். தன் நவீக்ஷதே அத்தியாசன்னமபி மகரந்தலிப்சையா நாத்ரியதே. பக்கத்திலேயே இருக்கு, அதே குளத்திலேயே இருக்கு, அதே தாமரை குளத்திலேயே இருக்கு அப்படின்னா கூட அதுல போய் மகரந்தத்தை சாப்பிடலாம்னு ஆசைப்படாது. அது உபசதனம் து தூரத்தோ, அது அதுல அது ஆசையப்படாதுன்னா அதுல போய் உட்கார்றது அதை அப்ரோச் பண்றதுன்றது ரொம்ப தூரத்து விஷயம். When it doesn't like, why should it approach? It won't approach nothing. Na veekshate, paakave paakadina, adula poi ukkarrathukku chance irukana, paakave paakadhu. Vera devatantrangala en manasanadu nokkave nokkadhu endral adai aasraikira vishayam romba dooratha vishayam. It's highly impossible to approach other deities that are capable of offering very tiny results. Tiny results, abdin solla. தவா அமிர்தஸ்யந்தி நிபாத பங்கஜே நிவேசிதாத்மா கதமன்யதிச்சதி ஸ்திதேரவிந்தே மகரந்த நிர்பரே மதுவ்ரதோ நேக்ஷுரகம் ஹி வீக்ஷதே. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. தாசன்.